السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة. وقال تعالى في مقام آخر: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருள் பெருங்கிருபையினால் சென்ற வருட ரமலானிலே நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் முழுமையாக கேட்டு பயனடைந்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்திற்கு வழிவகுத்துக் கொண்டதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி மாணவர்கள் அல்லது நேரடி சீடர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அங்க அவயங்களை தரிசித்தவர்கள் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் யாரை பார்த்து மூமின்களே மூமின்களே என்று அழைத்து கூறியதோ அந்த மூமின்களே என்ற வார்த்தைக்கு முதல் சொந்தக்காரர்களும் நேரடி சொந்தக்காரர்களுமான உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த ரமலானிலே முழுவதும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயனடைவதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு பெரிய பாக்கியத்தையும் வாய்ப்பையும் நமக்கு வழங்கினானோ, அதுபோல அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற்று அவர்களை போன்று ஈமானுடைய உறுதியோடும் அல்லாஹ்வின் மீதுள்ள முழுமையான நம்பிக்கையோடும் தீனுல் இஸ்லாத்தின் மீது முழுமையான பற்றோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக என்ற துவா செய்த வண்ணமாகவும் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறு என்று நாம் ஒரு தலைப்பை எடுப்போமேனால் அது அல்ல அல்ல குறையாத ஒரு அற்புதமான புதையல். சஹாபாக்களுடைய வரலாறு என்று நாம் தலைப்பு கொடுத்து விட்டோமே தவிர சஹாபாக்களுடைய எந்த வரலாறை பற்றி இங்கே நாம் பேசுவது? அவர்களுடைய ஈமானுடைய வரலாற்றை பற்றியா, அவர்களுடைய யக்கீன் தவக்குல் தக்வாவுடைய வரலாற்றை பற்றியா, அல்லது அவர்களுடைய ஆமாலே சாலிஹா என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்களுடைய தக்வா வரலாற்றை பற்றியா, அல்லது புனிதமான தீன் இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்தார்களே அந்த வரலாற்றை பற்றியா, அல்லது அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எங்களுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தும் அர்ப்பணம் என்று சமர்ப்பித்தார்களே அந்த வரலாற்றை பற்றியா என்று நாம் யோசிக்க ஆரம்பிப்போம் என்ற சகோதரர்களே, அதை யோசித்து ஆரம்பித்து முடிவு செய்வதற்குள் ரமலான் முடிந்துவிடும். அதனால் சஹாபாக்களுடைய முழு வரலாற்றையும் நாம் உங்களுக்கு சொல்லி முடியாது என்பதனால் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபியினுடைய வரலாறு. அப்படி எடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நாம் ரமலான் முழுவதும் 30 சஹாபாக்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் அதிகபட்சம் அதுல 25 ஆகலாம், 20 ஆகலாம், ஏதாவது ஒரு சஹாபியுடைய வரலாறு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நீட்டிடுச்சுன்னா என்ன அசுரத் 30 சொன்னீங்களா 25 தானே சொன்னீங்க என்று சொன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. அப்ப எதுக்கான சொல்கிறேன் என்றால், இப்படி நாம் 124,000 சஹாபாக்களுமே நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டிகள், நம்முடைய ஈமானுக்கு முன்மாதிரிகள். இருந்தாலும் ஒரு சில சஹாபாக்களை அதை யாரை தேர்ந்தெடுப்பது யாரை விடுவது என்றெல்லாம் எந்த விதமான தராதரமோ அல்லது எந்த விதமான ஒரு அளவுகோலோ வைக்காமல் ஒரு சஹாபியுடைய வாழ்க்கையை படிக்கிறோம். இன்றைக்கு இந்த சஹாபியர் வரலாற்று சொல்லலாம் என்று இப்படி தேர்ந்தெடுத்ததுதான். ஆனால் அந்த சஹாபியை சொல்லிருக்கலாமே, உங்களுக்கு தெரிந்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கலாம், என்ன 30 சஹாபால என்னுடைய ஃபேவர் சஹாபியை விட்டுட்டீங்க, எனக்கு பிடிச்சமான சஹாபியை விட்டுட்டீங்களே என்று நீங்க யாரும் கேட்டாதீங்க. அதனால எந்த சஹாபியுடைய வரலாறை சொல்றது, எந்த சஹாபியுடைய வரலாறு விடுறதுங்கிறதுக்கு எந்த விதமான அளவுகளும் நான் வைக்கல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களை போன்றவர்கள். அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள். இன்னார பின்பற்றாதான் நேர்வழி அடைவீங்க, இன்னார பின்பற்றினா நவுது பில்லா வழிகேட்டு போயிடுவீங்க என்றெல்லாம் பெருமானா சல்லல்லாஹு சொல்லல. அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சஹாபியினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். அதிலும் குறிப்பா நான்கு ஹலீஃபாக்கள், நம்முடைய அமீருல் மூமினீன்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்னுடைய நான்கு ஹலீஃபாக்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த நான்கு சஹாபாக்களுடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்ளலாம். என்றால் இவர்களுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்கு நிறைய நேரம் ஆகும், அதுல ஒரு மணி நேரத்திலே முக்கால் மணி நேரத்திலே வரலாறு முடிக்காது. அதனால கடைசி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் இன்ஷா அல்லாஹ் விழித்திருந்து இபாதம் செய்ய வேண்டிய அந்த இரவுகளிலே இந்த நான்கு சஹாபாக்களை வரலாறு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சஹாபியுடைய வரலாறு என்று ஆரம்பிப்பதற்கு முன்னால், சஹாபாக்கள் என்றால் யார், சஹாபி என்று யாருக்கு சொல்லப்படும் என்று பார்ப்போம். எனால் மன் ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பில் ஈமானி, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்களோ, யார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்களோ அவர்கள் சஹாபி என்று எடுத்துக்கொள்வோம். எனால் இந்த விளக்கம் வந்து சரியான விளக்கமா இருக்க முடியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்தவங்க எல்லாம் சஹாபின்னு சொன்னா அபூஜஹலும் சஹாபி ஆயிடுவான், அபுலஹபும் சஹாபி ஆயிடுவான், உமையத்துப்ன ஹலபும் சஹாபி ஆயிடுவான். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவங்க எல்லாருமே சஹாபி அல்ல. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் எப்படி, ஈமான் கொண்ட நிலையில், ஈமான் கொண்ட நிலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக யார் பார்த்தார்களோ அவங்க தான் சஹாபாக்கள். அப்ப யார் ஈமான் கொண்ட நிலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் யார் கிடைச்சதோ இவர்களுக்கு மட்டுமே ஷரியத்திலே சஹாபி என்று சொல்லப்படும். சரி, நேரடியாக பார்ப்பது என்பது அர்த்தம் என்னவென்றால், ஒருத்தர் கனவுல பார்த்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நம்ம எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்கலாம், அப்ப கனவுல பாக்குறதுக்கு அப்புறம் சஹாபி ஆட முடியாது. நானும் சஹாபி, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்தேன், அதனால நானும் சஹாபி யாரும் சொல்ல முடியாது. அப்ப யார் நேரடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ ஈமான் கொண்ட நிலையில் அவர்களுக்கு மட்டுமே சஹாபி என்று மார்க்கத்திலே சொல்லப்படும். இந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சஹாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா சகோதரர்களே, முழு குர்ஆனும் சஹாபாக்களை முன்னிலைப்படுத்திச்சா இறங்கிச்சு. குர்ஆனுடைய முழு வசனங்களுமே யாரை முன்னிலைப்படுத்திச்சு? இன்னைக்கு நாம சொல்றோம், யா அய்யுஹல் லதீன ஆமனூ முஃமின்களே குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுடைய முன் சென்ற கூட்டத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது, ஆகவே நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான்டா. இது யார் நம்மளை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், முதன் முதலாக அல்லாஹ் யாரை முன்னோக்கி சொன்னது சஹாபாக்களை பார்த்தான். அப்ப இந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடிய பாக்கியம் முதல்ல இந்த உம்மத்துல யாருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா உத்தம சஹாபாக்களுக்கு தான் கிடைச்சது. நேரடியாக பார்த்து அவர்களை பார்த்து சொல்கிறான் என்றால் இந்த பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபாக்கள். அது மட்டும் இல்லங்க, ஒரு சாதாரண ஒரு சஹாபி, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்களால் தரிசித்த, ஈமான் கொண்ட நிலையில் கண்களால் தரிசித்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி அவங்க வீட்டுல ஏதோ ஒரு தவறு நடக்குது, அல்ல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு நல்லது நடக்குது. அப்ப ஒவ்வொரு சஹாபியுடைய வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது நல்ல காரியத்தையோ அல்லாஹ் சுப்ஹானத்துல கண்காணிச்சு அதை கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு சொல்றதுக்காக குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுது உட்கார்ந்துருக்காங்க, ஒரு வெளியூர் பிரயாணி ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அக்ரமா துயூஃபி, என்னுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார் ரசூலா கேட்டாங்க. ஏன்னு சொன்னா இவர் வெளியூர்ல வந்திருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியா, அப்ப அவருக்கு உணவு கொடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒண்ணு இல்ல, தன்னோட ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் அனுப்புறாங்க, ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கும் அனுப்புறாங்க, ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க, ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் வருது, இல்லாமா எங்களிடத்துல பச்சை தண்ணியை தவிர எதுவுமே இல்லை, குடிக்கிற பச்சை தண்ணியை தவிர வேற எதுவுமே இல்லை என்ற ஜவாபு என்ற பதில் எல்லா பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வீட்டுல இருந்து வருது. கடைசியில் ரசூலுல்லாஹி சஹாபாக்களை பார்த்து கேக்குறாங்க, உமை யுக்ரிம் துயூஃபனா ஹாதா, நம்முடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது யார், உங்களை யாராவது கண்ணியப்படுத்துவது இருக்கீங்களா, உங்க வீட்டுல ஏதாவது சாப்பாடு சாப்பாடு கொடுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. உடனே ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்காங்க, வீட்டுல இருக்குதா இல்லையா அதை பத்தி யோசிக்கல, ரசூலுல்லாஹி இருந்தாலி ரசூலுல்லாஹி தான் கேக்குறாங்க கண்ணியப்படுத்தி ஆகணும். உடனே யார சொல்ல, நான் கண்ணியப்படுத்துறேன் கையை தூக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய அந்த கையை தூக்குன சஹாபியரை அனுப்பி விட்டாங்க. வீட்டுல போய் இவரு மனைவி கேக்குறாரு, நம்முடைய வீட்டுக்கு இன்னைக்கு ரசூலுல்லாஹி விருந்தாளி வந்திருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆனா பிரேம மனுஷன் வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, நீ வாடு கூட்டு வந்துட்டீங்க ரசூலுல்லாஹி விருந்தாளி சொன்ன உடனே வீட்டுல ஒண்ணுமே இல்லையே, சாவி கேக்குற என்ன இருக்குது, குழந்தைங்க சாப்பிடுறதுக்காண்டி கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான், இன்றைய இரவுக்காக வேண்டி குழந்தைகள் உண்பதற்காக கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இருக்குது, வேற எந்த உணவும் இல்லை. அப்ப அந்த சாவி யோசிக்கிறான், என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளின்னு சொல்லிட்டு நான் வாக்கு கூட்டு வந்துட்டோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கேட்டாங்க, யார் இதை விருந்தா இருந்தாலே கண்ணியப்படுத்துறன்னு சொல்லி நம்ம கண்ணியப்படுத்துறது சொல்லி வாக்குறுதி கொடுத்து கூட்டு வந்துட்டோம், வீட்டுல வந்தா இந்த மாதிரி நிலைமையா இருக்குது. உடனே தன்னுடைய மனைவிட்டு ஆலோசனை செஞ்சாங்க செஞ்சு கேட்டாங்க, சரி ஒண்ணு பண்ணு, குழந்தைங்க வந்து ஏதாவது சமாதானமான சொல்லி அவர் தூங்க வச்சிரு, சாப்பாடு வருது அப்படின்னு ஏதாவது சொல்லி தூங்க வச்சிரு, விருந்தாளிக்கு முன்னாடி குழந்தைங்களோட உணவு கொண்டு வச்சிரு, குழந்தைங்க சாப்பிடுறதுக்காண்டி இருக்கிற உணவை நம்முடைய விருந்தாளிக்கு முன்னாடி கொண்டு வச்சிரு. நான் என்ன பண்றேன், விளக்கு அணைக்கிற மாதிரி போய் விளக்கை அணைச்சு விட்டுறேன், விளக்க தூண்ட மாதிரி போய் விளக்க அணைச்சு விட்டுறேன், அணைஞ்ச உடனே பக்கத்துல உட்காந்துட்டு நான் சாப்பிடற மாதிரி ஒரு பாவலா காட்டுறேன், சும்மா வாயாசு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாயாசுல காட்டி நான் என்ன பண்ணிடுறேன், பாவலா காட்டிடுறேன், விருந்தாளி நல்லபடியா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மனைவியும் கணவனும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த விருந்தாளியை சாப்பிட வச்சு அன்னைக்கு ராத்திரி கழிஞ்சு போச்சு. அந்த சாவியும் படுத்துறாங்க, பட்டினியோட படுத்துறாங்க, விருந்தாளியும் சாப்பிட்டு பள்ளியாசலுக்கு போயிடுறாரு. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுவதற்காக வேண்டி அந்த சஹாபி ஃபஜ்ர் ஜமாத்துக்கு வர்றாங்க, ஃபஜ்ர் ஜமாத்துக்கு வர்றாங்க. தொழுவ முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த சஹாபியோட பேரை சொல்லி, மா ஷானுக்கும் லைலைல ஃபி லைலத்தில் பாரிஹா, மா ஷானுக்கும் ஃபி லைலத்தில் பாரிஹா, ரப்பா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு உங்க வீட்ல, நேத்து ராத்திரி உங்க வீட்ல என்ன நடந்துச்சு. இந்த சஹாபி கையும் ஓடல காலும் ஓடல, நாம ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாக்களிச்சு கூட்டு வந்துட்டோம், கூட்டு வந்து வீட்டுல வந்து பார்த்தா ஒண்ணு இல்ல, நம்ம ஏதோ பாவல அவள காட்டி அந்த சஹாபிக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டோம், அவரு பா அறவாயிரம் கால் விமா சாப்பிட்டு ரசூலுல்லாஹி கம்ப்ளைண்ட் பண்ணா போடுத்துறது, யார் சொல்ல ஒழுங்கா கவனிக்கலாம் சொல்லி, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பயந்து உள்ளத்துல பயந்துகிட்டு அப்படியே மெதுவா தலையத்துக்கு, என்ன யார் சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பாருங்க, பெருமானாருடைய விருந்தாளியே ஒரு சஹாபி அழைச்சிட்டு போறாங்க, பெருமானாருடைய விருந்தாளியே ஒரு சஹாபி அழைச்சிட்டு போறாங்க, அந்த சாவி வீட்டுல போய் பாக்குறாங்க, தற்செயல் நடக்கக்கூடிய நம்ம வீட்டுல எல்லாருக்கும் நடக்கிறது தான், எனக்கே யாரையாவது என்ன பண்றோம், வீட்டுல என்ன நிலமனு பாக்க மாட்டோம், வீட்டு சாப்பிடாம கூட்டு போயிடுவோம், அங்க போனா ஒண்ணும் இருக்காது, அன்னை இது அன்னை பார்த்தா ரசமும் துவையலுமா இருக்கும், வீட்டுல பொம்பளைக்கு அடுத்துட்டு தான் வருவாங்க, நேற்று நல்ல கறி குழம்பு வச்சிருந்தேன் அப்ப கூட்டு வரலையே, இன்னைக்கு ரசமும் துவையல் வச்சு கூட்டு வந்துருக்கீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா கேப்பா, இது பொதுவாக எல்லா வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு வளமை. ஆனா அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, பெருமானாருடைய அந்த விருந்தாளிய வந்து முழுமையா கண்ணியப்படுத்தணுங்கிற எண்ணத்துல சில ஐடியாக்களை கண்டுபிடிச்சு அப்படியே வச்சு ஏதோ சமாளிச்சு அனுப்பிடுறாங்க. ஆனால் அவருடைய இந்த சமாளிப்பு, அந்த சஹாபியினுடைய ஒரு சஹாபியினுடைய இந்த சமாளிப்பு அல்லாஹ்வுடைய அரசு வரை சென்று அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, மூமின்களுடைய நற்குணங்கள்ல இந்த சஹாபியுடைய குணத்தையும் அல்லாஹ் சேர்த்து மூமின்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நல்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு அதுல இந்த சஹாபியோட குணத்தையும் சேர்த்து யூசிரூன அலா அன்ஃபுஸஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா. அந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தாங்கள் வறுமையில் இருந்தாலும் கூட தங்களை காட்டிலும் மற்றவர்களை கண்ணியப்படுத்துவதில் ஆர்வம் கொள்கிறார்கள். தாங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் ஏன் பல தெரியப்படாது போயா அப்படி விரட்டுறது இல்லை, தான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தான் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வரக்கூடிய இடத்துல அந்த கஷ்டத்தை காட்டுறது இல்லை. சில பேர் பார்க்கலாம், யாராவது வீட்டுக்கு சும்மா போயிருப்போம், இல்ல கடையாவது பார்க்கற சந்திக்காம போயிருப்போம், அவர் என்னென்ன டென்ஷன் எல்லா டென்ஷனும் வரவங்க மேல கூட்டுவாரு. அவர் என்ன பண்ணாரு, வர ஒரு பாவம், நீ டென்ஷன் இருக்கிறீங்களா, ராகத்தா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கலாம், போன் பண்ணி கேட்டா வர முடியும், ஏதோ யதார்த்தமா வந்தாரு, இருக்கிற டென்ஷன் அப்புறம் அவர் மேல கூட்டுறது. அப்ப இது நல்ல குணம் கிடையாது. தனக்கு 1000 டென்ஷன் இருந்தாலும், 1000 பிரச்சனை இருந்தாலும், 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை தன்னோட வச்சுக்கிட்டு வர்றவங்கிட்ட நல்லபடியா நல்லா இருக்கீங்களா அப்படி சிரிச்சு பேசி அனுப்பிடணும். அதான் அல்லாஹ்வுறா யூஸிரூன அலா அன்ஃபுஸஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா. அவர்கள் தங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை, வறுமையான சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை தேர்ந்தெடுப்பதிலேயே குறியா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க பாத்தீங்களா, உங்க விஷயத்துல அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா பாருங்க. நீங்க எப்படியோ சார்ந்த இருந்தாலே சமாளிச்சு அனுப்பிட்டீங்க, இந்த சமாளிப்பு அல்லாவுக்கு எவ்வளவு விவப்பானதாச்சுன்னு சொன்னா, அல்லாவுடைய அரசுக்கு போய் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரசிலிருந்து அந்த வார்த்தையை உங்களுக்கு அல்ல எனக்கு அல்ல, கியாமத்தினாலும் எத்தனை கோடான கோடி கணக்கான மக்கள் வருவார்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் வரலாற்றை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்லயே இந்த வசனத்தை சேர்த்துட்டான் என்று பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு அல்லாஹ் நேரடி கண்காணிப்பு, அல்லாஹ்வுடைய நேரடி தர்பியத், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயத்து இறங்கிய வசனங்கள் இறங்கிய காரணங்கள், ஒவ்வொரு ஆயத்து இறங்கிய சபபே நுசூல் சொல்லக்கூடிய அந்த காரண காரியங்களை பாத்தீங்கன்னா, இந்த சஹாபி இப்படி செஞ்சாங்க அந்த நேரத்தில் இந்த ஆசனம் இறங்கிச்சு. ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு மனித இயல்புங்கிற அடிப்படையில ஒரு பெண்மணி வந்து ஒரு அழகான பெண்மணி கேக்குறாங்க, பேரிச்சம்பளம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி, பேரிச்சம்பளம் வியாபாரி பேரிச்சம்பளம் இருக்குதான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பெண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு உள்ளத்துல ஒரு மாதிரியான உணர்வுகளை வந்து என்ன பண்றாங்க, உள்ள இருக்குது நல்ல பேரிச்சம்பளம்தான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் அந்த பெண்ணை முத்தம் கொடுத்துறாங்க. அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் முத்தம் கொடுத்துறாங்க. இந்த செயல் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உறுத்தலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னா, நேர நபிசுல்லாஹிஸ்ல வந்துறாங்க, நேர ரசூலுல்லாஹிஸ்ல வந்துட்டாங்க. யாருங்க, பாதிக்கப்பட்டவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, பாதிக்கப்பட்டவர் போலீஸ்ல போய் என்ன கடவுள்ல கூப்பிட்டு என்ன நிர்பந்தமா பலவந்தமா என்ன முத்தம் கொடுத்துட்டாரு, ஆகவே இவரை கைது செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர, கோர்ட்ல இவர் மறுக்க, அவர் கோர்ட்ல அந்த பொம்பளை நிக்க வச்சு உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தாரு, எப்படி கத்தி இந்த மாதிரி அந்த பொம்பளை போட்டு விசாரிக்க, அந்த பொம்பளை நாளைக்கு ஒரு இதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணுவோம், எதுக்கு வம்புன்னு சொல்லி ஓடி போயிடும். அந்த மாதிரி இல்லாம கப்ப செஞ்சவரே நேரடியா போய் நிக்கிறார் நீதிமன்றத்துல, யார சொல்லலாம், நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பான காரியத்தை பண்ணிட்டேன், எனக்கு என்ன விமோசனம், எனக்கு என்ன பரிகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. புது மிஸ்டேக், புது தப்பா இருக்குது, புது பாவமா இருக்குது, யாரும் இதுவரை செய்யாத பாவம், அதே மாதிரி இது சம்பந்தமா அல்லாஹ் எந்த சட்டமும் சொல்லல, இது புது பாவமா இருக்குது, சரிச்சு உட்கார் அல்லாஹ் விஷயம் ஏதாவது இறக்கலாம் பார்ப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் அசர் தொழுகை வந்துச்சு, அசருக்கு முன்னாடி வர்றாரு சஹாபி, அசர் தொழுகை ஜமாத்தோட சேர்ந்து தொழுதாரு. அசர் தொழுது முடிஞ்ச உடனே சஹாபி கேக்குறாங்க, மணில் முக்கப்பில் முத்தம் கொடுத்த பாட்டி எங்கப்பா, அந்த முத்தம் கொடுத்த பாட்டி எங்க, யாரும் முத்தம் கொடுத்தா சொன்னார் எங்க, ரசூலுல்லாஹி கேக்குறாங்க இப்படியே, இந்த முத்தம் கொடுத்தார் அவர் எங்க, அந்த பாட்டி எங்க, யார சொல்லலாம், நான் தான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹசனாத் யுதஹிபுன சய்யிஆத், அல்லாஹ் உங்க விஷயத்தை இந்த ஆயத்தை இறக்கிட்டான், நீங்க எங்களோட சேர்ந்து இப்போ அசர் தொழுதிங்க பாருங்க, அசர் தொழுது பச்சாதாபப்பட்டிருக்கு பாருங்க, உள்ளத்துல யாரெல்லாம் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் ஒரு பாவத்தை செஞ்சு உள்ளத்துல வருந்திங்க பாருங்க, இந்த வருத்தமும் இந்த ஜமாத் தொழுகையும் இன்னல் ஹசனாத் இந்த நற்காரியங்கள் யுதஹிபுன சய்யிஆத் பாவங்களை போக்கி விட்டன, அல்லாஹ் உங்க விஷயத்துல இந்த ஆயத்தை இறக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு சஹாபியையும் நேரடியாக கண்காணித்து இந்த ஆயத்துக்களை இறக்கறான். அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்கலாம் இல்ல, திரும்ப ஞாபகப்படுத்துறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே அடக்கம் எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தங்களை தாங்களே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாங்க. மத்த சஹாபாக்கள் அப்படியே அழுதுகிட்டு அப்படியே சோகத்துல உலகமே இருந்து போன மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா வந்து ஆலோசனை பண்றாங்க. அபூபக்கரே உமரே, அபூபக்கர் கேக்குறாங்க உமரே நம்ம ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கிறோம், எல்லா மக்களும் அந்த சோகத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்க, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாத்துலயும் போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம், ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் புறப்பட்டு அப்படியே ஒவ்வொரு வீடா போய் ஆறுதல் சொல்லிட்டு வரும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்னத்தா மக உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டிருப்போம். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வந்த உடனே அந்த அம்மா ஓண்டு கதறி அழுதுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி அழுதுறாங்க. அப்ப கதறி அழுத உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு கடுமையான கோபம் வந்துருது, கடுமையான கோபம் வந்துருது. ஏன்னா அறிவுறுதா உனக்கு எதுக்காண்டி அழுகுற, சுவாக இருக்க வேண்டியது துக்கம் இருக்க வேண்டியது, ஏன் அழுகுற? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகப்படாத இடத்துக்கு போயிட்டாங்க, இதை விட உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க அவங்க, ஏன் அழுகுற நீ அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியோ, அல்லது அவங்க உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை, இப்ப மறுமையில போயிருக்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்ல அப்படிங்கிற அர்த்தத்திலயோ நான் வந்து அழ நான் அழுத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட பிரிஞ்சு போன துக்கம் எனக்கு இருக்குது, அந்த துக்கத்தினால அழுவல, மாற எதற்காகண்டி அழுதுன்னு சொன்னா, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வர அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு நமக்கு இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு நமக்கு இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி பண்றாங்க. நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிருந்தா அல்லாஹ் உடனே சிலாவிச்சு ஆயத்தை இறக்குவோம், நபியோட சஹாபாக்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கிறவர்களும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இருந்து நம்ம சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆயத்தை இறக்கிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு அந்த வஹீனுடைய பரக்கத்துகள் தடைபட்டு போயிடுச்சே, அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இருந்து நம்ம அகன்று விட்டோமோ என்ற அந்த துக்கத்துலதான் அலறேன் அப்படின்றாங்க. அப்ப சகோதரர்களே, சஹாபாக்கள் தங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா எதை நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நாம பெருமானா ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கிறவர்களும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறோம். நம்ம செய்யப்படும் தவறா இருந்தாலும் சரி அல்லாஹ் உடனே கண்டிச்சிடறான், நம்ம செய்யும் நல்ல காரியமா இருந்தாலும் சரி அல்லாஹ் உடனே பெனிஃபிட் கொடுத்துறான் என்ற அந்த நம்பிக்கையோட சஹாபாக்கள் இருந்ததுனாலதான் அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரழியல்லாஹு அன்ஹும், ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றால் ரெண்டு தரப்பிலையும் முழுமையான சாட்டிஸ்பிகேஷன், திருப்தி, அல்லாஹும் அவர்களை திருப்தி அடைகிறார், அவர்களும் அல்லாஹை திருப்தி அடைகின்றார்கள். இந்த இரண்டு தரப்பிலும் உள்ள திருப்தி யாருக்கு கிடைக்கும் என்றால், லிமன் ஹஷ்ய ரப்பா, யார் தங்களது ரப்பை பூரணமாக அச்சப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான், பூரணமா பயப்படுறாங்களா அவங்களுக்கு தான். எனக்குலாம் அல்லாவுடைய பயம் ரொம்ப, அல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க, மனுஷங்களை கண்ணை மறைச்சிடலாம், அல்லாவுடைய கண்ணை மறைக்க ஆயிரம் பேசலாம், ஆயிரம் பேசலாம், ஆனா பின்னாடி போய் பார்த்தா தெரியும் என்னென்ன தப்பு செய்யறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால அல்லா சொல்றான், ராலிக்கல் இமன் ஹஷியரப்பா, இந்த அல்லாவுடைய திருப்தி என்பது யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் அல்லாவை பூரணமாக பயந்தார்களோ அவர்களுக்கு. ஆக கண்ணியத்துக்கு சோதரர்களே, இன்னைக்கு முதல் நாள், எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால் ரொம்ப நேரம் நீடிக்க விரும்பல. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து சஹாபாக்களுடைய வரலாறு ஆரம்பிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த சஹாபாக்களுடைய வரலாறை முழுமையாக கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தரணும். அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்னென்ன காரியங்களெல்லாம் மேற்கொண்டார்களோ அதுபோன்ற வீரம், அதுபோன்ற விவேகம், அதுபோன்ற தியாகம், அதுபோன்ற தக்வா, அதுபோன்ற இறையச்சம் ரப்புல் ஆலமீன் நமக்குள்ளும் வருவதற்கு தௌஃபிக் செய்வானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد دنيا تركوية سواد رغلي ينبر مانا صلى الله عليه وسلم أغر لدي صحابة قلين வரிசையிலே தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து அதனை நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக ஆக்கி அவர்களை போன்று ஈமானுடைய உறுதியோடும் இறையச்சத்தின் அஸ்திவாரத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரல வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வரலாற்றிலே ஒரு சஹாபியின் வரலாற்றை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவுடன் அங்கே வரும்பொழுது மதீனத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் என்பதை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சகோதரர்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் மதீனத்து மக்கள் வரவேற்பதற்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது தினந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தெரிந்துவிட்டது. ஆனால் இன்னும் மதீனாவுக்கு வந்து சேரவில்லை. தினந்தோறும் மதீனத்து அன்சாரிகள் மதீனாவுடைய எல்லையிலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்களா, அவர்களுடைய கூட வரக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்களா என்று தினந்தோறும் மதீனாவினுடைய எல்லையிலே காத்து கிடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதாக தெரியவில்லை. காரணம் என்ன நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வரும் பொழுது அவர்கள் திட்டமிட்ட முறைப்படி வர முடியவில்லை. எப்படி போகணும்னு திட்டம் போட்டாங்களோ அந்த திட்டப்படி அவர்களால் வர முடியவில்லை. மாறாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மக்கத்து மக்கள் மக்கத்து குறைசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு நேரா சவுர் குகைக்கு போய் அங்க மூணு நாள் தங்கிக்கிட்டு இருந்து எதிரிகளை ஏமாற்றும் விதமாக வேறு வேறு பாதையெல்லாம் அப்படியே சுத்திக்கிட்டு மதீனாவுக்கு வந்ததுனால மதீனாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்திருந்து காத்திருந்த மக்களுக்கு ஒரு பெரிய சுப செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து விட்டாங்க செய்தி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து நேரா குபா பள்ளிவாசல்ல ஒரு வாரம் வரை இன்னொரு அறிவிப்பின்படி மூன்று வாரம் வரை தங்குகிறார்கள். அங்கேதான் முதல் ஜும்மாவை நிறைவேற்றாங்க. அந்த குபா பள்ளிவாசல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருடைய முதல் பள்ளிவாசலான குபா பள்ளிவாசலை அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி முடிக்கிறார்கள். கட்டிச்சு மதீனாவுக்குள்ள வர்றாங்க. மதீனாவுக்குள்ள வந்த உடனே மதீனாவிலுள்ள சிறுவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வரதற்கு காத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்தவுடன் அந்த மதீனத்து சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பைத் ஒன்று பாடுறாங்க. தலால் பத்ரு அலைனா மின்சனியாத்தில் வதாய், எங்க இடத்திலே ஒரு சந்திரன் வந்து விட்டது. எங்கிருந்து? தெற்கு திசையின் மலைப்பகுதியிலிருந்து. தெற்கு திசையின் மலைப்பகுதி என்பது அவர்கள் குறிப்பிட மக்காவை. அந்த மக்கத்து பகுதியிலிருந்து ஒரு சந்திரன் இடம்பெயர்ந்து அப்படியே எங்கள் ஊருக்கு வந்து விட்டது. வஜவ சுக்குரு அலைனா, ஆகவே இதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்ற கருத்தில் அமைந்த அந்த பைத்தை படித்து வரவேற்கிறார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து பார்த்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிச்சுட்டு போறாங்க. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கும் பொழுது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு போறாங்க. சில பேர் வராங்க, அவங்களால முடிஞ்ச ஒரு பேரிச்சம் பார்த்து கொடுத்துட்டு போறாங்க. இன்னும் சில பேர் வராங்க, அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு ஆடைகளை கொடுத்துட்டு போறாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது அவங்களால முடிஞ்ச அன்பளிப்புகளை கொடுக்கும் பொழுது ஒரு பெண்மணி, உமைசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, உமைசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி மட்டும் பாக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன கொடுக்கறது யோசிக்கிறாங்க. கடைசியில நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் உங்க மேல உள்ள முஹப்பத்தினால அவங்களால முடிஞ்ச அன்பளிப்பு கொடுத்தாங்க, ஆனா உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு என்னிடத்துல எதுவுமே இல்லை. ஆகவே இதோ என்னுடைய 10 வயது மகன், இவனை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். இவனை நீங்கள் உங்களுடைய பணிவிடைக்காக வேண்டியோ உங்களுடைய வேலைக்காரனாக என வச்சுக்கங்க என்று அந்த உமைசா என்ற பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய 10 வயது மகனை ஒப்படைக்கின்றார். அந்த மகன் தான் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் இன்ஷா நாம் பார்க்க போகின்றோம். சகோதரர்களே, 10 வயதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையிலே தன்னுடைய தாயினால் பெருமானாருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டார்கள். பணிவிடை செய்வதற்காக வேண்டியோ, ஏவல் செய்வதற்காண்டியோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன ஹிதுமத்துகளை செய்வதற்காக வேண்டியோ தன்னுடைய தாயினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படி அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவிடையிலே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, அவங்க சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி தஆலா மக்காவிலே தங்கியிருந்தே 13 வருஷம் தான். மக்கள் தங்கியிருந்ததே 13 வருஷம் தான். 13 வருஷம் கழிச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அப்ப அவன் சொல்றாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் 13 ஆண்டுகள் பணிவிட செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிட செய்யும் பொழுது என்னென்ன சம்பவங்களா நடந்துச்சுங்கிறத நிறைய செய்திகள் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதனாலதான் சகோதரர்களே, பெருமானாருடைய நேரடி தர்பியத்துல பெருமானாருடைய ஒரு மகன் மாதிரி வளர்க்கப்பட்டாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரடி தர்பியத்துல இருந்ததுனால மொத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை, பெருமானாருடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கக்கூடிய 3 சஹாபக்களின் ஒருவராக இருக்கிறார்கள் ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை மிக அதிகமாக அறிவிக்கக்கூடிய சஹாபி ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 13 வருஷம் பெருமானாரோட இருக்கிறாங்க, பெருமானாரோட வளர்றாங்க, பெருமானாரோட வீட்டிலே ஒருத்தரா வளர்றாங்க, பெருமானுடைய ஏவலாளாகவும் காவலாளாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்படுறாங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேலையை கொடுத்து அனஸே இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வா அனுப்பி வைக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்காடி போறாங்க. சின்ன பையன், 10-12 வயசு பையன், விளையாட்டு பத்தி போகல. அப்ப போறாங்க, தன்னை போன்ற வயதுல சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறத பார்த்த உடனே சரி நம்மளும் விளையாடிடலாம் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து விளையாடிடுறாங்க. நேரம் போனதே தெரியல, ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலையை மறந்துடுறாங்க. நேரம் போனதே தெரியல, சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வேலையை மறந்துடுறாங்க. அப்ப திடீர்னு விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து தன்னுடைய தோல் மீது கையை வைத்து தன்னை தொடர மாதிரி தெரிஞ்ச உடனே டக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அத பார்த்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே தூக்கி வாரி போட்டுடு, ஆஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க, நம்ம இவ்வளவு நேரம் விளையாடிட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போறாங்களோ என்று ஒரு பயத்தோட திகிலோட திரும்பி பார்க்கறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஸ்ஸும், அதாவது புன்முறுவலோடு கேக்குறாங்க, யா புனைய, என்ன பையன, என்ன சின்ன பையன என்ற அர்த்தத்தில் பெருமானா சொல்ல கேக்குறாங்க. யா புனைய மாதா கால அம்ரி, நான் சொன்ன வேலை என்னாச்சு? ரொம்ப புன்முறுவலோடு கேக்குறாங்க, நான் சொன்ன வேலை என்னாச்சு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்ல தோ பிடிச்சறேன் என்று நான் அதுக்கு பேர தான் அந்த வேலைக்கு ஓட ஆரம்பிச்சேன் என்று சொல்லிவிட்டு, கால ஹதம்து லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத் அஸ்ரத் ஸனா, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிட செய்தேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிட செய்தேன். வலம் யக்குல் ஷய்இன் தரக்தோ லிமாதா தரக்த, வலம் யக்குல் ஷய்இன் ஃபால்தோ லிமாதா ஃபால்த. அந்த 13 வருட காலத்தில், 13 வருஷமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்காரனா இருந்தேன், பணிவிட செய்யறனா இருந்த இந்த 13 வருட காலத்தில் எந்த ஒரு காரியத்திற்கு கூட நான் செய்த காரியத்தை பார்த்து ஏன்பா இப்படி செஞ்ச என்று கேட்டதில்லை, நான் செய்யாத காரியத்தை பார்த்து ஏன்பா செய்யல என்று கேட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது காரியத்தை சொல்லி நான் செய்யாம விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா ஏன்பா செய்யல என்று கேட்டதில்லை. அதே நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ஏதாவது தப்பா செஞ்சு ஏன் இப்படி செஞ்ச என்று என்னை கேட்டதில்லை. இந்த 13 வருட காலத்தில் லம் யக்குல் ஷய்இன் ஃபால்தோ லிமாதா ஃபால்த, வலம் யக்குல் ஷய்இன் தரக்தோ லிமாதா தரக்த, நான் செய்த எந்த காரியத்திற்கும் ஏன் செய்தா என்று என்னை கேட்டதில்லை, நான் செய்யாமல் விட்டுவிட்ட அந்த காரியத்துக்கும் ஏன்பா செய்யலை என்று கேட்டதில்லை என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் கோணாமல் நான் 13 ஆண்டுகள் பணிவிட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னை ஒரு பிள்ளையை போல வர்த்தாங்க, ஒரு நாள் கூட என்னை ஏன் எதுக்குன்னு சொல்லி கண்டிச்சதில்லை என்று ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சகோதரர்களே, அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 13 ஆண்டுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொஹபத்திலேயே, பெருமானாருடைய நெருக்கத்திலேயே, பெருமானாருக்கு பணிவிட செஞ்ச நிலையிலேயே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உபதேசம் செய்வாங்க. என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, யா புனைய, என்னுடைய மகனே நான் சொல்றத கேளு, என்னுடைய மகனே நான் சொல்றதை கேளு என்று அப்பப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி செஞ்ச உபதேசங்கள்லயே எனக்கு பிடித்தமான உபதேசங்கள் 4 உபதேசங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு பிடித்தமான உபதேசங்கள் 4 உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, இன் கதர்த்த அன் துஸ்பிஹ அவ் தும்ஸிய வ லைஸ ஃபி கல்பிக ஹிஸ்ஸுன் லி அஹதின் ஃபஃபால், என்னுடைய மகனே, நீ காலையில தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போதும் சரி, அல்லது மாலை நேரம் ஆன பிறகும் சரி, காலை நேரமாக இருந்தாலும் சரி, மாலை நேரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒருவரை பத்தியும், அதாவது எந்த ஒரு முஸ்லிமை பத்தியும் ஒரு தப்பான அபிப்பிராயம் உன்னுடைய உள்ளத்திலே இல்லாமல் இருப்பதற்கு நீ ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அந்த முயற்சிகள் அதிகமா செய்யும். அதாவது உன்னுடைய உள்ளத்திலே எந்த ஒரு முஸ்லிமை பத்தி தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது, காலையிலும் சரி சாயந்தரமும் சரி எந்த நேரத்திலும், அதாவது காலையும் மாலைங்கிறது நோக்கம் என்னன்னு சொன்னா, எந்த நேரத்திலும் எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் ஒரு தப்பான எண்ணம் உள்ளத்துல வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்ய என்று பெருமானா சல்லல்லாஹு சொல்வார்கள். அப்ப சகோதரர்களே, ஒரு மூமினுடைய விஷயத்திலே, ஒரு முஸ்லீமுடைய விஷயத்திலே தப்பான அபிப்பிராயம் கொள்வது என்பது, அல்ல தவறான எண்ணம் கொள்வது என்பது, அது மிக மிக மோசமானது என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. ஏன் சொன்ன சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த உபதேசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான உபதேசங்கிறாங்க. ஆனா அந்த உபதேசத்தினை தாற்பரியம் என்னங்கிறது நாமும் தெரிஞ்சுப்போம். அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்ற குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, உங்களில் யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இஜி தனிபு கசீரம் மினல் வன்னி, இஜி தனிபு கசீரம் மினல் வன்னி, எந்த ஒரு முஸ்லீமை பற்றியும் தவறான அபிப்பிராயம் இருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், தவறான அபிப்பிராயம் இருந்தால் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன பாவல் லன்னி இஸ்மோன், நீங்கள் கொள்ளக்கூடிய சில சமயங்களில் கொள்ளக்கூடிய அபிப்பிராயங்கள் அது பாவமாக மாறிவிடுகின்றது. ஒருத்தரை பத்தி நம்ம நினைப்போம், இந்த தப்பு செஞ்சிருப்பாரோ, ஆனா இப்படி இருப்பாரோ என்று நினைப்போம், ஆனா அது அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு, அது மிகப்பெரிய பாவம் ஆயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய தவறை நீங்கள் பார்த்தால், ஒரு மூமின் தப்பு செய்ய நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு 70 விதமான சாக்கு பாக்கு சொல்லுங்க, அவர் அதனால இப்படி செஞ்சிருப்பாரு, இல்ல இதனால செஞ்சிருப்பாரு, இல்ல இந்த காரணத்துல செஞ்சிருப்பாரு, இல்ல அந்த காரணத்துல செஞ்சிருப்பாரு என்று அதற்கு 70 விதமான காரணங்களை கற்பித்து அவரை குற்றவாளியாக ஆக்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. 70 காரணமே ஒத்து வரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 காரணம் வச்சு ஒரு காரணமே ஒத்து வரல அப்படின்னா, கடைசியில் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், சரி அவர் வேற ஏதோ 71 காரணத்துக்கான செஞ்சிருக்கலாம், அந்த காரணம் எனக்கு புரியல. ஒரு மூமின் ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறு நம்ம பார்த்தோம், நமக்கு தெரிஞ்சது, அந்த தவறுக்கு நீங்கள் 70 விதமான காரணம் கற்பியுங்கள், இதனால செஞ்சிருக்கலாம், அதனால செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். 70 காரணமே ஒத்து வரல, 71 காரணத்தினால செஞ்சிருக்கலாம், அந்த காரணம் எனக்கு புரியல. சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதர் ஒரு மூமினை பற்றி ஒவ்வொரு மனிதர் நினைக்க ஆரம்பிப்பார்கள், ஆனால் சமுதாயத்தில் குளறுபடி ஏற்படுமா, சமுதாயத்தில் நீ நானுங்கிற பிரச்சனை ஏற்படுமா, சமுதாயத்தில் உத்தரவத்தை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய நிலைமையோ முகம் திருப்பக்கூடிய நிலைமையோ ஏற்படுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான உபதேசம் செஞ்சாங்க, அவங்க செஞ்ச உபதேசங்கள்லயே எனக்கு பிடித்தமான உபதேசம் இந்த உபதேசம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, இன்னொரு உபதேசம் என்னன்னு சொன்னா, யா புனைய, என்னுடைய மகனே, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மின் சுன்னத்தி, என்னுடைய வழிமுறையை சார்ந்தது, நான் செஞ்சே தெரிஞ்சிட்டா உடனே அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சது. ஏனென்றால் வமன் அஹ்யா சுன்னத்தி, யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத் ஆக்குவானோ, என்னுடைய நடைமுறையை நான் செஞ்சே அப்படி தெரிஞ்ச பிறகு அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவானோ, ஃபக்கத் அஹப்பனி, அவன் என்னை நேசி விட்டானாமா. வமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கின்றானோ, ஃபயகூனு மஈ ஃபில் ஜன்னா. அப்ப நான் ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்று தெரிந்தால் உடனே அந்த காரியத்தை செஞ்சிடணும். ஏன் சொன்னா, அது என்னுடைய சுண்ணத்தது, அது என்னுடைய வழிமுறை. ஏனென்றால் யார் என்னுடைய வழிமுறையை ஹயாத்தாக்குகிறார்களோ, உயிர்ப்பிக்கிறார்களோ, அவர் ஃபஹப்பனி, என்னை விருப்பப்பட்டவராக ஆவார். என்னுடைய ஹயாத்தை, என்னுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர், என்னுடைய வழிமுறையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர், என்னை நேசித்தவர் ஆவார். ஃபமன் அஹப்பனி, யார் என்னை நேசிப்பாரோ, கானமாயி ஃபில் ஜன்னா, அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று திருமான சல்லல்லாஹு சொன்னாங்க. ஒருமுறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத்துலைக்காண்டி எழுந்திருக்கும் பொழுது அவங்களை கொண்டு போய் தண்ணி ஒரு சேர்த்து தேவையான சாமான்கள் கொண்டு அனஸ் ரலியல்லாஹு கொண்டு போய் வைப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுத்துக்காண்டி எழுந்து பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க, அவங்க சுத்தம் பண்றதுக்காண்டி ஒரு சேர்த்துக்காண்டி தண்ணி கொண்டு போய் வைக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமாயி போச்சு, நம்ம தஹஜ்ஜுத்துக்காண்டி எழுந்திருச்சா, நமக்கு முன்னாடியே நம்முடைய பணியால் எழுந்துச்சு நமக்கு பணிவிட செய்யறானே அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுது முடிச்ச உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேக்குறாங்க, அனசே உனக்கு என்ன வேணும் கேளு, அல்லாட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்காடி அல்லாட்ட சிபாரிசு செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு ஒரு 4 கார் வேணும், ஒரு 2 பங்களா வேணும், என் மனைவி மக்களுக்கெல்லாம் தேவையா நிறைய சொத்து வேணும், என் பிள்ளைங்களாம் கேமத்து நாள் வர இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு பூரா எந்த மன கஷ்டமும் இல்லாம நிம்மதியா இருக்கணும் என்றெல்லாம் மனசுல கேட்கல. கேட்டாங்க, யார சொல்லல்லா, புது அல்லாஹ் தாலா அன் அகூன மாக ஃபில் ஜன்னா, யல்லா யார சொல்லல்லா, நீங்க அல்லாஹ்ட கேளுங்க, நான் உங்களோட சொர்க்கத்துல இருக்கணும், நான் உங்களோட மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கணும், அதுக்காக எனக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி அலா கஸ்ரத்தி சுஜூத், அனசே நான் உனக்காண்டி அல்லாஹ்ட்ட கேக்குறேன், நான் உனக்காண்டி அல்லாஹ் கேட்கிறேன், யா அல்லாஹ் அனசுக்கு சொர்க்கத்தை கொடு, அனசுக்கு சொர்க்கத்திலே பாக்கியத்தை கொடு நான் கேட்கிறேன், ஆனா அதுக்கு பாருமா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி தெரியுமா? ஐன் நீ அலா கஸ்ரத்தி சுஜூத், சஜிதாவை அதிகமாக செய்து எனக்கு உதவி செய். அதான் நான் என்னோட சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் துவா செய்வேன், ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா அதிகமான தொழுது, அதிகமான சஜிதாக்கள் செய்து அதன் மூலமா எனக்கு உதவி செய், நான் இன்ஷா அல்லாஹ் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சகோதரர்களே, அப்படிப்பட்ட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்ததுனாலதான் பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அவங்க சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும், சொர்க்கத்துல உங்களோட கேட்டாலும் கூட ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, அவங்களுக்கான துவா செய்துட்டு அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபி மாலிஹி வ ரிஸ்கிஹி, அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையிலும் இவருடைய வயசிலும் இவருடைய செல்வத்திலும் இவருடைய ரிஸ்கிலும் நீ அபிவிருத்தி செய்வாயாக அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இவருடைய உலகத்தினுடைய வாழ்க்கைக்கான சேர்த்து துவா செய்வாங்களாம். அதனாலதான் சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் பணிவிடை செய்து பெருமானாருடைய துவாவை பெற்றதுனால ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த சஹாபிக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைச்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான சஹாபாக்களில் எந்த சஹாபிக்குமே கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைச்சது. அது என்ன அப்படின்னு சகோதரர்களே, சஹாபாக்களிலேயே மிக அதிகமதிகமாக உலகத்தில் வாழ்ந்தவங்க அவங்க தான். அதிகமான ஆண்டுகள் நீண்ட ஆயுளோட உலகத்தில் வாழ்ந்தது அவங்க தான். எத்தனை வயசு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவர் வஃபாத் ஆகும்பொழுது 113 வயசு, 113 வயசு உலகத்தில் வாழ்ந்தாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்கள் மரணிக்கும் பொழுது அவருடைய மரணிக்கும் பொழுது அவருடைய பேர பிள்ளைங்க மட்டும் 120 பேர். எத்தனை பேருங்க? பேர பிள்ளைங்க மட்டும் 120 பேர். எப்படி ஹஜ்ரத் 113 வயசுல எப்படி 120 பிள்ளை வரும் புரியலையே? 113 வயசு, 113 வயசு பேர பிள்ளை எப்படி 120 பிள்ளை வரும்? சகோதரர்களே, நம்மள மாதிரி ஒன்னோட அவங்க நிறுத்தல, 4 திருமணம் வரை செய்தார்கள், 4 திருமணம் வரை செய்தார்கள். ஒவ்வொரு திருமணம் ஒவ்வொரு மனைவியின் மூலமாகவும் கிட்டத்தட்ட 20 குழந்தை, 25 குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில ரப்புல் ஆலமீன் எந்த விதமான குறைபாடையும் வைக்கல. ஆனா இன்னைக்கு நாம நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா, எங்க ஹஜ்ரத் 2 குழந்தைய வச்சு சமாளிக்கிறதுல போதும் போதும் உயிர் போயிடுது, இருக்கிற சம்பளத்துக்கு 2 குழந்தை போதாதா, இதுக்கு மேல வேற பெற்றுக்கணுமா என்று நாம உடனே குழந்தைன்னு சொன்ன உடனே நம்ம சிந்தனையோட சம்பளத்து மேலதான் வரும். அல்லாஹ் சொன்னா உலா தக்கத்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தை இம்லா, வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொன்று விடாதீர்கள். கொன்று விடுறது அப்படின்னு சொன்னா கழுத்து மட்டும் இல்ல, கள்ளிப்பால குழந்தைய வாயில ஊத்தி கொடுறது மட்டுமல்ல சகோதரர்களே, குழந்தை பிறக்க விடாமல் தடுப்பதும், அல்லது வயிற்றில் உருவான குழந்தையை, குழந்தை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சா அதை ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு கரைச்சி விடுவதும், கருவை களைப்பதும் கூட கொலைதான். அது கருவை கலைக்கிறது கூட கொலைதான். அத்த அல்லாஹ் தரா வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள். ஆனா அதற்கு அனசதி இல்லாதோ 120 பேர பிள்ளைங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகளையும் வைக்கல. சோதனை அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிபக்தியான பக்தியும் அவங்களுடைய ஒவ்வொரு நடைமுறை மீதும் தேடுதல் இருந்ததுனால ஒரு முறை அனசதி இல்லாத வாழ்க்கையில சம்பவம் நடக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அனசதி வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு விருந்துக்கு போறாங்க, அனசதி இல்லாத விருந்துக்கு போறாங்க. விருந்துக்கு போன இடத்துல அங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேஜை நாற்காலி எல்லாம் போட்டு அங்க விருந்து பரிமாறப்படுது, விருந்து பரிமாறப்படுது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களை தனக்கு தேவையான உணவு, தனக்கு தேவையான, ஆனா இன்னைக்கு வந்து கலாச்சாரம் எங்க மேய்ச்சிட்டே போகுது அப்படின்னு சொன்னா, டேபிள் சேர்ல இருந்து மாறி இப்ப பஃபேக்கு வந்துருச்சு. பஃபே அப்படின்னா கையில போட்டு நின்றுகிட்டே சாப்பிடுறது, பேசிக்கிட்டே சாப்பிடுறது, நடந்துகிட்டே சாப்பிடுறது. அது என்ன விருந்தோ, அது என்ன மரியாதை எனக்கு தெரியலங்க. அது அது ஒரு காலத்திலேயாவது தெரியுது, இலை டேபிள் சேர் போட்டாங்க, அப்புறம் இலை போட்டாங்க, எண்ணெயில போட்டு சாப்பிட்டாங்க, கலாச்சாரம் மாறி இப்ப என்ன ஆகி போச்சு, அதுவும் தட்டு கூட பேப்பர் தட்டு, அந்த தட்டை உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு, அதாவது ரோட்ல இருந்து சாப்பிடறத கையேந்தி போவன் சொல்லுவாங்க கிண்டலா, ரோட்ல இருந்து சாப்பிடறத கையேந்தி போவன் கிண்டலா சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கையேந்தி போவன என்ன ஆகி போச்சுன்னா ஃபேஷன் ஆகி போச்சு, நின்றுகிட்டே சாப்பிடறது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ஒரு விருந்துக்கு போகும்பொழுது அந்த காலத்துல மேஜை நாற்காலி போடப்படுது, வேற ஒண்ணு இல்ல, மேஜை நாற்காலி போட்டு அதுல உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு தேவையான அந்த உணவை எடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஓரமா கீழே உட்காந்து என்ன பண்றாங்க, என்ன மேல உட்காந்துருக்காங்க, டேபிள் சேர்ல உட்காந்துக்கிறாங்க. இவங்க மட்டும் அப்படி கீழே உட்காந்து தன்னுடைய தோல்ல கிடந்த ஒரு துணியை அப்படி விரிச்சு துணிக்கு மேல வச்சு சாப்பிடுறாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சுனத்தான முறைப்படி ஒரு சாப்பாடு விரிப்பு என்று விரிப்பு விரித்து அந்த விரிப்புக்கு மேல தனக்கு தேவையான உணவை வச்சு தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விருந்துக்கு அழைச்சவர் ஓடி வந்து அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இது வந்திருக்கலாம், பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க, விஐபிகள் எல்லாம். நீங்க இப்படி தனியா உட்காந்து சாப்பிடுறது ஒரு மாதிரியா இருக்குது பாக்குறதுக்கு, தயவு செஞ்சு மேல வாங்க அப்படின்னு. அப்ப அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லி ஹவுலாயில் ஹுமக்கா, சத்தமா கேக்குறாங்க, நான் உட்கார்ந்து இருக்கிற மக்கள் காதல் எல்லாம் சொல்ற மாதிரி, அத்ருக்கு சுன்னத் ஹபீபி லி ஹவுலாயில் ஹுமக்கா. சோர் எவ்வளவு ஒரு பொன்மொழிகளா, அதாவது பொன்னான வார்த்தை சொன்னா, இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் நம்ம இதயத்தில் தாங்க வேண்டிய வார்த்தை அது. இந்த மடையர்களுக்காக என்னுடைய ஹபீபுடைய ஒரு சுன்னத்தை நான் விட்டுறதா, இந்த மடையர்கள்ட்ட நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக, இவங்க என்ன பாராட்டும் புகழ்ங்கிறதுக்காக, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை நான் விட்டுறலாமா என்று அதற்கு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த வந்து சொன்னவரை வன்மையா கண்டிக்கிறாங்க. சகோதரர்களே, இப்படி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுக்கு அதிகமான முஹப்பத்தும் அளவுக்கு அதிகமான பிரியமும் வச்சிருந்தாங்க. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மீதும் அவர் நடைமுறை மீதும் அதிகமான பற்று வச்சிருக்காங்க. அந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு செஞ்ச ஒரு முக்கியமான இப்ப தனக்கு பிடித்தமான உபதேசங்கள்ல இன்னொரு உபதேசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா புனைய, முதல் ஒரு உபதேசம் என்ன, எந்த மூமினை பத்தி தப்பான எண்ணம் கொண்டாதே. ரெண்டாவது, என்னுடைய சுன்னத் மீது அதிகமாக பிரியம் கொள். மூணாவது சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, இதா தகல்த அலா அஹலிக, இதா தகல்த அலா அஹலிக, உன்னுடைய குடும்பத்தின் மீது, குடும்பத்தாரிடத்தில் நீ சென்றால், உன்னுடைய வீட்டுக்கு சென்றால், அலையும் அவர்களுக்கு நீ சலாம் சொல்லு. வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணு, உன்னுடைய குடும்பத்தாருக்குள்ள போனாலே நீ சலாம் சொல்லு. ஏன்னா பிஹி, அந்த நீ சொல்லக்கூடிய சலாத்தின் மூலமாக உமக்கும் குடும்பத்தாருக்கும் வாழ்க்கையில பறக்க செய்யப்படும். அதற்கு அனஸ் ரழியல்லாஹு சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு செஞ்ச உபதேசங்கள்ல எனக்கு இது ரொம்ப பிடித்தமான உபதேசம். ஏன்னு சொன்னா, மத்தவங்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது, மத்தவங்களுடைய அறைக்கு போகும் பொழுது சலாம் சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு போகணுங்கிறது பெருமானா ஸல்லல்லாஹு கட்டாயமான கடமை. அது கேட்டுதான் போனோம். இன்னைக்கு நம்ம முறையில காலிங் பெல்லி, பீலிங் பெல்லி, எல்லா பெல்லும் வந்துருச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் இல்லாதனால வெளியே நின்று சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், மூணு சலாம் சொல்லணும். உள்ள இருந்து பதில் வரலையா, பேசாம திரும்பிட வேண்டியதுதான், பேசாம திரும்பிட வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சரியான முறை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க, அலி ரலி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லை. மூணு சலாம் செய்றாங்க, பதில் இல்ல. ரசூலுல்லாஹி திரும்பி வந்துறாங்க, ஹதரத் அலி ரலி வெளியே ஓடி வந்துறாங்க, யார ரசூலுல்லாஹ், வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி என்னப்பா, நான் சலாம் செய்யணும் பதில் சொல்லியே நீ, அதனால நான் திரும்பி போனேன். இல்ல யார ரசூலுல்லாஹ், நீங்க எத்தனை முறை சலாம் சொல்லுவீங்களோ அத்தனை முறை எனக்கு பரக்கத்து, அதுக்காக மூணு முறை சலாம் செய்ய காத்துக்கிட்டு இருந்தேன் என்று ஹதரத் அலி ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான முறை, அதாவது ஒரு ரைட்ஸ் ஆஃப் பிரைவசி என்று சொல்வார் ஆங்கிலத்தில், தனிமையில் இருக்கக்கூடிய உரிமை. ஒரு மனுஷன் தன்னுடைய அறைக்குள்ளோ அல்ல தன்னுடைய வீட்டுக்குள்ளோ தனிமையில் இருப்பதற்கு அவனுக்கு இஸ்லாம் உரிமை வழங்கிறது. அந்த உரிமையை நம்ம மீறிடக்கூடாது அப்படிங்கறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு கத்துக் கொடுக்குறாங்க, யாருடைய வீட்டுக்கு சொல்லும் பொழுதும் முதல்ல சலாம் சொல்லுங்க, அனுமதி கேளுங்க, அனுமதி கிடைச்சா உள்ள போங்க, இல்லைன்னா திரும்பிடுங்க. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் சங்க யார் அப்படி கேக்குறாங்க, மண் அப்படிங்கிறாங்க. யாரும் தெரியணும்ல, இன்னார் வந்தா இவரா சரி வரட்டும், அவரு தெரிவிச்சு நினைப்போம், இவரா ஐயோ இவர் ஒன்னா நம்பர் 60 இந்த டைம்ல வந்தா நம்ம நேரத்தை கூட பாழாகிறாரு, அதனால அமைதியா இருந்துடலாம். இது நம்ம உரிமை உண்டு. நான் மூணு தடவை சலாம் சொல்லி பதில் சொல்லல, அவர் என்ன மனுஷன் அப்படின்னு கேட்கறது உரிமை கிடையாது, யாருக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. அப்ப அவருக்கு அனுமதி கொடுக்கறதும் கொடுக்காம இருப்பதும் வீட்டுடைய உரிமைக்காரருக்கு சொந்தக்காரருக்கு ஒரு உரிமை, இஸ்லாம் கொடுத்த ஒரு உரிமை. அப்ப நபிசுலாம் கேக்குறாங்க, மண் அப்படின்னு கேக்குறாங்க, யார் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஒருத்தர் போய் சலாம் சொல்றோம், யாரும் கேக்குறாங்க, உடனே என்ன சொல்லுவோம், நான் தான் மற்றவர்களுடைய வீட்டிற்குள் நுழையும் பொழுது உள்ள ஒரு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஒரு நாகரிகம். தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகும்போது தன்னுடைய சொந்த வீடு, அங்க போய் யார்ட்ட பெர்மிஷன் கேட்கணும், உள்ள தன்னுடைய மனைவி இருப்பா, தன்னுடைய அம்மா இருப்பா, தன்னுடைய மகள் இருப்பா, தனக்கு வேண்டியவங்க இருப்பாங்க, யார்ட்ட நுழைச்சு பெர்மிஷன் வேணும்னு தேவையில்லை, நேரம் தெரிஞ்சு உள்ள பூந்தரலாமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையாதீங்க, உம்முடைய குடும்பத்தால் வசிக்கக்கூடிய உம்முடைய சொந்த வீட்டிற்குள் சென்றாலும் கூட இப்ப சல்லிம் அலைஹிம், அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, வெளியே சலாம் சொல்லுங்க. ஏனென்றால் ஃபபூரிக்க லஹும் பிஹி, நீ சொல்லக்கூடிய சலாத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வாழ்க்கையிலும் பரக்கத்து செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகோதரர்களே, ஒரு சஹாபி அப்படிதான் கேக்குறாங்க, யாரும் சொல்லுதா அடுத்தவங்க வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லுங்கிறீங்க புரியுது, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போனீங்க சரி விளங்குது, என்னுடைய வீட்டுக்குள்ள போகும்போது எங்க அம்மா தானே இருப்பா, என் மனைவி தானே இருப்பா, என் மகா தானே இருப்பா, என் சகோதரி தானே இருப்பா, நான் எதுவும் சலாம் சொல்லிட்டு உள்ள போனோம் அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமானா சிலரை பழிச்சுன்னு கேக்குறாங்க, உன்னுடைய தாயை நீ நிர்வாகமாக பார்க்க ஆசைப்படுகிறாயா, உன்னுடைய தாயை நிர்வாணமாக பார்க்க ஆசைப்படுகிறாயா, தூக்கி போடு யார சொல்லலாம் என்ன சொல்றீங்க அப்படின்ற உடனே நவிசலாங்க, நீ வீட்டுல யாரும் இல்லங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல அந்த அம்மா தன்னுடைய ஆடைகள் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கலாம், ஆடைகளை களைஞ்சு புது ஆடை வேற ஆட மாத்திட்டு இருக்கலாம், அந்த நிபாடு திருதிரு உள்ள போட்டுட்டா அவ என்ன ஒரு நிலைமை ஏற்படும், அதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீ உன்னுடைய வீட்டிற்கு சென்றாலும் நீ சலாம் சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருடைய இந்த உபதேசம் எனக்கு மிக மிக பிடித்தமான உபதேசம் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய காலத்துல விதவிதமான சித்தனாக்கள் விதவிதமான குழப்பங்கள் வர்ற மாதிரி அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல குழப்பம் வந்துச்சு. நீ நம்ம காலத்துல பாக்கிறோம்ல திடீர்னு ஒரு மசல் ஹஸ்ரத் 1999 திடீர்னு ஹஸ்ரத் ஒரு அஜர்த் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, இது கூடுமா கூடாதா ஒரு கேள்வி வரும், 2000 திடீர்னு ஒரு ஃபத்வா வரும், அதே ஒரு ஆலிம் சாஹிப் இப்படி சொல்றாரு ஒரு மௌலவி இப்படி சொல்றாரு கூடுமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, 2001 திடீர்னு ஒரு குழப்பம், 2002 இதுவரை வரல நோம்பு நோம்பு தான் வரும் அது இதுவரை வரல அல்ல வராமலே ஆகட்டும், அவன் எதுவும் சொல்றது நான் புதுசு புதுசா வருது பாருங்க, திடீர்னு ஒரு 2 முன்னாடி திடீர்னு வந்துச்சு பார்க்கிற ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதும் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டியது இல்ல, ஒரு திடீர்னு ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தை நம்ம பக்கம் மக்கள் கூட குழம்பி போய் அஜித் மாரிட்ட படையெடுத்து இது என்ன சார் புதுசா திடீர்னு சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதுங்கிற ஒரு ஆளு, வாழ்க்கையில ஒருத்தர் கொடுத்தா போதுமா வருஷம் பூரா கொடுத்தாணுமா, ஆனா தெல்ல தெளிவா இருக்குங்கிற சுனந்தாயசம் கட்டளை கட்டளை வருஷம் பூரா கொடுத்தாணும் சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தாணும் சொல்லி தெளிவா இருக்கு வருஷம் பூரா கொடுத்தாணும் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, மன்கான இந்தஹு சலாஸ் அமாலின் யார் மூன்று விதமான காரியங்களை செய்வார்களோ வஜத துஆமத்தல் ஈமான் ஈமான ருசி அவர் பெற்றுக் கொள்வார், ஈமானுடைய டேஸ்ட் மூணு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஈமானுடைய டேஸ்டை பெற்றுக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு மன்கான யாபுதுல்லாஹ வஹதஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை என்ற நம்பிக்கையோடு அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவர் முதலாளி. இரண்டாவது ஆள் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, மனப்பூர்வமான எண்ணத்தோடு பரிபூர்ணமான சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, என்னடா இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வருஷம் வருஷம் சக்காத்து கொடுக்கணுமா என்ற அந்த எந்த விதமான ஒரு மனத்துல ஒரு உளைச்சலோ மனசுல ஒரு வெறுப்போ இல்லாமல் மனப்பூர்வமான எண்ணத்தோடு தன்னுடைய சக்காத்தை குல்லாமின் வார்த்தை குல்லாமின் ஒவ்வொரு வருடம் கொடுப்பாரோ அவர் ஈமானுடைய டேஸ்டை அறிந்து கொள்வார், தெளிவா இருக்குது. ஆனா திடீர் ஒரு குழப்பம், வாழ்க்கையில ஒரு முறை சக்காத்து கொடுத்தா போதும், ஏன் சொன்னா சக்காத் என்பது அது நம்முடைய பணத்தை சுத்தமாக்கக்கூடியது நல்லா சொல்றான், ஜகாத் என்பது உங்களுடைய பணத்தை நீங்க 2% கொடுத்துருக்கீங்கன்னா நீ 97% சுத்தமாயிரு நல்லா சொல்றான், அதான் ஒரு தடவை கொடுத்தாலும் சுத்தமாயிருங்க திரும்ப திரும்ப எங்க சுத்தப்படுத்தணும், ஒரு தடவை கொடுத்தா சுத்தமாயிடும்ல திரும்ப திரும்ப ஏன் போட்டு சுத்தப்படுத்தணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் 5 தொழுவது என்பது ஒரு நாளைக்கு 5 சுத்தமான ஆற்றிலே குளிப்பதை போன்று, அப்படி குளித்தால் எப்படி உங்களுடைய உடம்புல அழுக்கே இருக்காதோ அது போன்று 5 தொழுதா உங்களுடைய உடம்புல பாவமே இருக்காது, உள்ளத்திலே பாவத்திலே அழுக்குகள்லாம் களையப்படுற சொல்ல சொல்றாங்க, அப்புறம் 5 இருந்து குளிக்கணும் ஒரு தடவை குளிச்சா போதும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழுதா போதும் சொல்ல முடியுமா, அப்ப இப்படி புதுசு புதுசா குழப்பங்கள் வர மாதிரி அதற்கு அனசரதி இல்லாத்தின காலத்துல ஒரு குழப்பம் வந்துச்சு, என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா திடீர்னு சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹவுதுல் கௌசர் தராத்துல நின்னுட்டு இருப்பேன், மூமின்கள் எல்லாம் வருவாங்க, நான் தண்ணி அள்ளி அள்ளி குடிப்பேன் அந்த ஹவுதுல இருந்து, எல்லா முஸ்லீம்களும் வாங்கி குடிப்பாங்க, அப்படி குடிச்சா அவங்களுக்கு சொர்க்கம் போகும் வரை தாகமே எடுக்காது, மஹ்ஷர்ல சூரியன் தலைக்கு மேல நிக்கும் வெள்ள வேர்வே ஆறா ஓடும் அந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொன்னாங்களே அந்த ஹவுதுங்கிறதுலாம் இருக்குதா, அந்த ஹவுதுல் கௌசர் எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு குழப்பம் வந்துச்சு, அந்த குழப்பம் வந்த உடனே அந்த குழப்பம் அதற்கு அனசரதி இல்லாதனால வந்துச்சு, அதற்கு அனசரதி இல்லாத சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி சில பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்களே இது உண்மையா பொய்யான்னு சொல்லி அதற்கு அனசரதி இல்லாத ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என் ஹயாத்தை ஏந்தா நீடிச்சு வச்சு இந்த மாதிரி குழப்பத்தான் பார்க்க வச்சானு தெரியலையே அப்படின்னாங்க, அதுக்கு விளக்கம் ஆதாரம் சொல்லல, இந்த ஹதீஸ்ல இப்படி ஆதாரம் இருக்குது அந்த ஹதீஸ்ல அப்படி ஆதாரம் இருக்குது அந்த ஹதீஸ்க்கு இந்த சஹாபி அறிவிச்சிருக்காரு அந்த சஹாபியின் மூலமா இந்த அறிவிப்பாளர் அறிவிச்சாரு அந்த அறிவிப்பாளர் தொடரல இத்தனை அறிவிப்பாளர் பலகீனமானவங்க இத்தனை அறிவிப்பாளர் பலமானவங்க இப்படி எல்லாம் எந்த விதமான வியாக்கியானம் கொடுக்கல ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் பாக்குறதுக்காண்டியா அல்லாஹ் ஏன் ஹயாத்தை நிடிச்சு வச்சான் அப்படின்றாங்க. சகோதரர்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒரே குழப்பம், தனாதி சம்பந்தப்பட்ட குழப்பம், திடீர்னு பிற குழப்பம், பிற பார்க்கலாமா பார்க்க கூடாதா, பிற பார்த்தாசா இல்லையா, நோம்பு வைக்கலாமா வைக்க கூடாதா, இம்போர்ட்டட் பிறையா லோக்கல் பிறையா, இப்படி நமக்கு மத்தியில புது புது விதமான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதற்கு அனசுரதி காலத்தில் ஏற்படுற குழப்பத்துக்கு அழகா பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி குழப்பத்தை பார்க்காமலே நம்ம போய் சேர்ந்திருக்கலாமே, அல்லாஹ் இதுக்கா என் ஹயாத்தை நிடிச்சு வச்சான் என்று ஆதங்கப்பட்டார்கள். கண்ணித்திரே, இந்த குழப்பங்களை எல்லாம் நம்ம ஓரமாத்திக்கு வச்சுட்டு நம்ம இதுல மூழ்கி விடாமல் நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய அமல்கள், நம்முடைய தக்வா இறையச்சம், இதுல நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டியதான். அதற்கு அனசரதி இல்லாதன் அவர்கள் 113 வயசு உலகத்துல வாழ்ந்ததுனால அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. கடைசியா அதற்கு அனசரதி இல்லாத முறை என்ன பண்றாங்க, தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அப்படி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு பேர பாக்கணும், தெரியுது 113 வயசு ஆச்சு, என் கணத்துல உங்க கணத்துல இல்ல, உத்து பாருங்க அப்படின்றாங்க. மாணவர்கள் எல்லாம் ஷாக் ஆகி போச்சு. அது அனசரதி மாணவர்கள் ஓடி போய் உத்து பாக்குறாங்க, பேர தெரியல, என்னடா இது, அது அனசரதி எனக்கு தெரிஞ்சு பார்ப்ப, அந்த தெரிஞ்சு பார்ப்ப, பேர என் கண்ணு பழைய கண்ணு 113 வயசு ஆகி போச்சு, என் கண்ணுக்கு தெரியல, உங்க கணக்கு தெரியல, அந்த தெரியுது பாரு அப்படிங்கிறாங்க. இப்ப மாணவர்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது, அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா பாக்குறாங்க, 150 பேர் பாக்குறாங்க, ஒத்தர் கணக்கு பேர தெரியல, ஆனா அதுக்கு அனசரதி கணக்கு மட்டும் பேர தெரியுது. என்ன பண்ணாங்க, அதுல ஒரு புத்திசாலி மாணவர் என்ன பண்ணாரு, இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு, ஒரு பாத்திரத்தை தண்ணி கொண்டு வந்து தண்ணிக்குள்ள கையை விட்டாரு. கையை விட்டு நேரம் அதற்கு அனசரதியான் கிட்ட போய் இந்த ரெண்டு புருவத்தை இப்படி தடவி விட்டாரு, ஈர கையால தடவி விட்டு, அதற்கு இப்ப பெற தெரியுதா பாருங்க அப்படின்னாரு. தெரியலையே அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுடைய புருவத்துல முடி, நரைச்ச முடி இப்படி கலகுது, அவருடைய புருவத்தில் நினைச்ச முடி அந்த கண்ணுக்கு முன்னாடி கலந்த உடனே அது அவருக்கு பெற மாதிரி தெரியுது. அந்த தெரியுது பெற, அந்த தெரியுது பெறங்கிறாங்க. அப்ப ஈரத்தண்ணி தொட்டு இப்படி அந்த புருவ முடியை இப்படி தடை உடனே முடி படிஞ்சிருச்சு, இப்ப பெற தெரியுதா பார்த்தா, பெற தெரியல. அப்ப அந்த அளவுக்கு 113 வயசு வரை அதற்கு அனசரதி இல்லாத உலகத்துல வாழ்ந்தாங்க. சோதரி, அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் சொன்னா, அதற்கு அனசரதி தான் சொல்லுவாங்களா, என்னுடைய வாழ்க்கையிலே 2 நாளை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது, 2 நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய தாய் முதன் முதலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து என்னை கொண்டு போய் ஒப்படைத்தாலே அந்த நாள், என்னை கொண்டு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒப்படைச்சாலே அந்த நாள், இந்த நாளை பத்தி ஞாபகப்படுத்தணும்னே அதற்கு அனசரதி இல்லானோ பச்சை புள்ள மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்களா, குதிகளிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. இன்னொரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கடைசியாக பார்த்த நாள், முதல் தடவையா பார்த்த நாள் அதையும் என்னால் மறக்க முடியாது, கடைசி தடவையா பார்த்த நாள் நான் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரபீஉல் அவல் 12 அன்னைக்கு சுபூத்தலவை முடிச்ச உடனே நேர ரசூலுல்லாஹி நபி யார ஸல்லல்லாஹு உடம்பு எப்படி இருக்கு கேக்குறேன், நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க, நல்ல பரவாயில்ல அலஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் தேறிடுது அப்படிங்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் பெருமானாருடைய வஃபாத் செய்தி வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டது. நான் மறக்கவே முடியாது, அந்த முதல் நாளை நினைத்தால் பச்சை பிள்ளை மாதிரி குதூலிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், இந்த இரண்டாவது நாளை நினைத்தால் தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்களாம், அழுதுன்னு சொல்லுவாங்களா. நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத்தி நேரத்தில் அழுததை விட அதற்கு பிறகு அடக்கம் செய்த பிறகு அழுதுதான் அதிகம் தான். ஏன்னு சொன்னா அதற்கு அனசரதி இல்லாதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான உடலை கபருக்குள்ள இறக்கும் பொழுது கபருக்குள்ள இறங்குனது அதற்கு அனசரதி இல்லாமதான், கபருக்குள்ள இறங்கினது ஹஜரத் அனஸ் ரதியல்லாஹு தான். இறங்கி அவங்க அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே ஹஜரத் ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா நேரா அனஸ் கிட்ட வந்து கேட்டாங்களாம், உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மண்ணை எழி வீசுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு இடம் கொடுத்துச்சு, உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்று ஃபாத்திமா கேட்ட அந்த வார்த்தை இன்று வரை என்னால மறக்க முடியல. நான் தான் பெருமானாருடைய உடல் இறக்குனேன், உடல் கபருக்குள்ள இறக்குனேன், நான் தான் அடக்கம் பண்ணேன், அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு ஃபாத்திமா கேட்ட இந்த வார்த்தை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய கடைசி கால வரலாம் அதற்கு அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அழுது அழுது கொண்டு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி வரலாற்று காணப்படுது. ஆக சகோதரர்களே, அந்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடைமுறையையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக நாம் ஆக்கிக் கொள்வோமேனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடையலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி இன்னும் சில செய்திகள் இருந்து சொல்ல வேண்டியது, இன்னும் சில வாய்ப்பு கிடைச்சா அடுத்தடுத்த நாள்ல சொல்லலாம். கொஞ்சம் மழையும் கிளைமா இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சாச்சு. துவா செய்யுங்க இன்ஷால்லா. மழை பெய்யட்டும், மழை பெய்யாம இருக்க வேண்டாம், மழை நல்லா பெய்யட்டும் இன்ஷால்லா. வாய்ப்பு கிடைச்சுன்னா அடுத்தடுத்த நாள் இன்ஷா கொஞ்சமா நீட்டிக்கலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தஃகிருக வ நதூபு இலைக்.